எல்லோருக்கும் வணக்கம். நாலு சொல்லில் எழுதணும்னு எனக்கு ஏன் தோணுச்சுன்ற கேள்வி உங்கள் எல்லாருக்குமே இருக்குன்னு நினைக்கிறேன். நாலு சொல்லில் எழுதணுன்ற சிந்தனை எங்கே விதைக்கப்பட்டிருக்குன்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, அது வந்து மக்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்வுகள், மக்கள் உரிமையை மீட்டெடுக்கக்கூடிய விழிப்புணர்வு நிகழ்வுகள், அதில் கலந்துக்கிட்டப்ப பதாகைகளில் எழுத வாய்ப்பு கிடைச்சது தான். அதுதான் முதல் காரணம்னு நம்புகிறேன். அங்கே தான் இரண்டு சொல்ல நாலு சொல்ல வாசகங்கள் எழுதுறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சது. அதை தவிர்த்து 2016 டிசம்பர் மாதத்துலேயும் 2017 ஜனவரி மாதத்துலேயும் நம்ம மாநிலத்தில் நடைபெற்ற மிகப்பெரிய போராட்டங்கள், அந்த காலகட்டத்தில் நம்ம பல செய்திகளை பகிர்ந்து கொள்ள கிடைத்த வாய்ப்புகள், இவையெல்லாம் வந்து முதல் காரணமாக சொல்லலாம். அந்த காலகட்டத்தில் தான் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நான் உணர்ந்துக்கிட்டேன். இன்றைக்கி இருக்க சூழலில் ஒரு தனி மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய செய்திகளுடைய அளவை பார்த்தோம் அப்படின்னா, இல்லை தகவல்களுடைய அளவை பார்த்தோம் அப்படின்னா, அது மிகவும் அபரிமிதமாக இருக்குது. அந்த ஒரே காரணத்தினால எந்த ஒரு விஷயத்த சொல்லணும்னாலும் சுருங்க சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும், இல்லை அவசியத்தில் இருக்கும். ஏன்னா யாருக்குமே நேரம் இல்லை. மூணாவது முக்கியமான விஷயம் நாலு சொல்லில் எழுதுறதுக்கு ஊக்குவிக்கிறதுக்கு, அதுவும் எழுதுதல் பற்றியது. எழுதணும்னு யாராவது நினச்சாங்க அப்படின்னா ஒரு சிறந்த துவக்கமாக இந்த நாலு சொல்லில் இருக்கும்னு நம்புகிறேன். அந்த காரணத்துக்காகவும் இதை ஆரம்பித்தோம். அந்த முயற்சியும் எடுத்து பார்த்தோம். ஜனவரி மாதத்தில் நாலு சொல்லில் அதற்கான தனிமை முகநூல் பக்கம் துவங்கிய பிறகு அதில் விருப்பம் தெரிவித்திருந்த வாசகர்களையும் எழுத சொன்னோம். அவர்களுடைய எழுத்துக்கள் மிகவும் சிறப்பாக இருந்துச்சு. அதை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம சிந்தனை செயல்படுத்தப்படுறது வந்து ஊக்கம் தரக்கூடிய ஒரு செயலாகும். இதை தவிர்த்து நாலாவது முக்கியமான காரணம், மொழியை அல்லது ஒரு மொழியில் உள்ள வார்த்தைகளை பயன்பாட்டில் தொடர்ந்து இருக்க செய்கிறதுக்கு இந்த நாலு சொல்கிறது ஒரு வகையில் உதவும் நம்புகிறேன். ஏன்னா இது ஒரு விளையாட்டு மாதிரி நான் பார்த்தேன். செய்திகளை வந்து சுருங்க சொல்லி பலருக்கும் தெரிவிக்க வேண்டிய காலகட்டத்தில் அது ஒரு விளையாட்டு போலவே இருந்தது. நாலு சொல்லையும் அஞ்சு சொல்லையும் சொல்ல வேண்டியது இருந்தது. ஏன்னா மிக விரைவாக செய்தி அனுப்பணும் நம்ம. இதை தவிர்த்து அஞ்சாவதான ஒரு முக்கியமான விஷயம், நம்மளுடைய சுருங்க சொல்லுதல் என்ற திறனை வந்து இது நமக்கு வளர்த்து கொடுக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் சுருங்க சொல்லுதல்ன்ற திறனை வந்து தனிப்பட்ட முறையில் நமக்கு வளர்த்து கொடுக்கறதுக்கு உதவும். இந்த ஐந்து காரணங்கள் தான் வந்து நாலு சொல்லில் எழுதலாம், அது ஒரு தொகுப்பாகவே எழுதலாம் அப்படின்னு சொல்லி எழுத ஆரம்பித்தோம். 1000க்கும் மேற்பட்ட வார்த்தை கோர்விகளை, ஏன்னா இவைகளை கவிதைன்னு சொல்லாமான்னு எனக்கு தெரியல, வார்த்தை கோர்விகளை உருவாக்கியாச்சு. அதை தவிர்த்து வாசகர்களும் இதுக்கு தொடர்ந்து எழுதிட்டுருக்காங்க. நீங்களும் எழுதணும்னு நினச்சிங்கன்னா நாலு சொல்லில் என்ற முகநூல் பக்கத்தில் வந்து தொடர்ந்து எழுதலாம், அதை குறித்து விவாதிக்கலாம். இது ஒரு விளையாட்டு போல் உங்கள் வீடுகளிலும் பள்ளிகளிலும் தோழர்களுடனும் முயற்சித்து பார்க்கலாம். இது நம்ம மொழிக்கு மட்டும் இல்லை, பல்வேறு மொழிகள்லையும் எந்த மொழிக்கு வேணாலும் இந்த முயற்சியை செய்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.